அம்மாவா அடவா அம்மாவா எங்க எங்க மச்சம் இன்னும் தேட போறேன் அங்க அங்க முத்தம் ஒண்ணு போட போறேன் அடியாத்த போட்டு வித்த காட்ட போறேன் வாம்மாவா அடவாம்மா வாவா வாவா வா கையோட கையும் மெய்யோட மெய்யும் பொன்னாக சேர்த்து மின்சாரம் ஏத்து கை வளையல் போச்சு தேகத்திலே மின்னல் மழையாச்சு என்னையோ சுட்டதே பொண்ணு விடுமூச்சு மாமாவா அட மாமாவா பாரு அங்க அங்க மொத்தம் ஒண்ணு போட்டு பாரு அடியாத்து மெத்த போட்டு வித்த காட்டி பாரு மாமாவா அட மாமாவா வாவா எங்க எங்க மச்சம் இன்னும் தேட போறேன் அங்க அங்க முத்தம் ஒண்ணு போட போறேன் அடியாத்தா மெத்த போட்டு வித்த காட்ட போறேன் மாமாவா அட மாமாவா எங்க எங்க மச்சம் இன்னும் தேடி பாரு அங்க அங்க முத்தம் ஒண்ணு போட்டு பாரு ஓகே அடியாத்தி பாரு மாமாவா அட வாம்பா வா வா வா வா வா